श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणशरणम् प्रपद्ये. गुरुपरम्पराये नमः. நாம் திவ்ய சூரிய சரித்திரத்தில் ஆண்டாள் வைபவத்தில் 56வது ஸ்லோகம் 9வது சர்க்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அந்த பிடிஎஃப்ல 184வது பக்கத்தில் இருக்கு. பேஜ் நம்பர் வந்து புக் வைஸ் பேஜ் நம்பர் பார்த்தா 170. அதில் நீங்க அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். 56வது ஸ்லோகம் வாசிக்கிறேன். பதத்வயம் மத்த சகோர சக்ஷுஷாம் பிரபாபராபூத பயோஜ பல்லவம் கதம் சஹேதோரசி கைடபத்விஷஹாம் கடோரதாம் கௌஸ்துபரத்ன சம்பவாம். ஆச்சரியப்படுறார், என்னடா அது இவ்வளவு கோமளமான சரீரமா இருக்கே இவளது, இவளுடைய திருவடியோ ரொம்ப கோமளமா இருக்கு. எப்படிடா கோமளமா இருக்குன்னா, அது தன்னுடைய பிரபையினால் தன்னுடைய ஒளியினாலேயே பராபூத பயோஜ பல்லவம் தாமரையினுடைய இதழ்களையே தோற்கடிக்கும் போல் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பதத்வயம், அப்படிப்பட்ட இந்த சரணாரவிந்த துவயம் இருக்கே, திருவடிகள் இரண்டும் யாருடையது? மத்த சகோர சக்ஷுஷஹா, நல்ல ஒரு மாதிரியாக மதம் பிடிச்ச சக்கோர பக்ஷியினுடைய கண்ணை போன்ற கண்ணை உடைய ஆண்டாளுடைய அர்த்தம். என கண்ணில் ஒரு உன்மாதகத்தை இருக்கு, அழகு இருக்கு. அந்த மத்த சக்கோர சக்ஷுஷஹா கோதாயாஹான்னு அர்த்தம். சக்கோர பக்ஷி என்பது அழகான ஒரு பக்ஷி. சார்வாக்க பக்ஷிய நம்ம ஏற்கனவே சார்வாக்க பக்ஷியை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ சக்கோர பக்ஷி, இந்த சக்கோர பக்ஷியினுடைய கண்கள் அழகு. அதனால அதுவும் நிறைய தேனை அது புஷ்பங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா அதனுடைய கண்ணு கொஞ்சம் மத்தமாக இருக்கும். மத்தம்னா என்னென்னா கொஞ்சம் மதமத்தமாக இருக்கும், மதம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது அழகது. அந்த மாதிரியாக கண்களை உடைய ஆண்டாளுடைய அர்த்தம். அழக சொல்றதுக்காக வர சப்தம். அப்படிப்பட்ட அழகான கண்களை உடைய அந்த அவளுடைய ரெண்டு திருவடி இருக்கிறதே, அது தன்னுடைய காந்தியினால் பயோஜ பல்லவம் தாமரை, பயோஜகான்னு தாமரைக்கு பேர். பயஹான்னா ஜலம் இல்லையா, ஜலத்துல ஜாயத்தே ஏத்தி பயோஜகா. பயோஜ பல்லவம் பராபூத பயோஜ பல்லவம், தோற்கடிக்கப்பட்ட தாமரையினுடைய இதழ்களை போன்ற, தாமரையினுடைய இதழ்களையே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளானது எப்படி கைடவத் விஷகா, பெருமாளுடைய கைடவன்ற அசுரனுடைய துவேஷியாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய கௌஸ்துபரத்ன சம்பவம் கட்டோரதாம். கௌஸ்துபரத்னமானது எப்பவும் திருமார்பில் இருக்கிறதுனால அந்த திருமார்பும் கடோரமாயிருக்கு. கௌஸ்துபத்தோட உரசி உரசி கடோரமான அந்த திருமார்பு இருக்கே, அதை எப்படிதான் இந்த பதத்வயம் சகேத அப்படின்ட்டு சொல்றதுனால என்ன தெரியறதுன்னா, அவ ரெண்டு பேரும் தனியா இருக்கிற சமயத்தில் பெருமாளும் ஆண்டாளும் திருவடிகள் மார்பிளையும் படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அதை எப்படி பொறுத்துக்கும் அப்படின்ட்டு பெருமாள் ரொம்ப பிடிச்சு தூக்கின்ட்டார்னா ஆண்டாள, அப்ப சான்ஸ் இருக்கே. அப்ப அந்த ரொம்ப மிருதுவான அந்த பாதமானது எப்படி அந்த கடோரமான ஹிருதயத்தை ஸ்பரிசிச்சா பொறுத்துக்க முடியும் ஆண்டாளால என்று விஸ்மயப்படுகிறார். ஐயோ எப்படிதான் பொறுத்துப்படும் ஆண்டாள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் இது என்னென்ன கடைசியில் அவளுடைய கோமளத்தைய சொல்றதுக்காக வருது. அவள் ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் பிரயத்தனப்படுறது. அதே சமயத்தில் அந்த கடோரமான பெருமாளுடைய மார்பு இருக்கே, அது எதனால கடோரமாச்சுன்னா கௌஸ்துபரத்ன சம்பவம் கடோரதாம் என்று, அந்த கடோரத்தைக்கு காரணம் கௌஸ்துபரத்னம், அதிலிருந்து உண்டான, அதிலிருந்து அது உராயத்தினால உண்டான அந்த கடோரத்தையே எப்படி பொறுத்து கொள்ளப் போகிறதோ இந்த பாதத்வயம் என்று கேட்பதன் மூலமாக சொல்லாமல் ஸ்ருங்கார ரசமும் வியக்தமாயிருக்கு. பதத்வயம் மத்த சகோர சக்ஷுஷஹாம் பிரபாபராபூத பயோஜ பல்லவம் கதம் சஹேதோ ரசிகைதபத்விஷாம் கடோரதாம் கௌஸ்துபரத்ன சம்பவாம். அது ஒண்ணு. அது இல்லைன்னா அந்த முதல் முதல் ரெண்டு பாதம் இருக்கே, பதத்வயம் மத்தச்சகோர சுக்ஷா பிரபாபூ பிராபூத பயோஜ பல்லவம், பதத்வயம் அஸ்தி விராஜ பதத்வயம் அஸ்தி அப்படின்னு அந்த லைனை ஒதுக்கிட்டு உரசி கடோரதாம் கௌஸ்துவரத்ன சம்பவாம் கடோரதாம் உரசி கசம் சகேத சா என்று மறுபடியும் சான்ற சப்தத்தை எடுத்துண்டு தஸ்யாஹா உரசி கைட்டபத்விஷா கௌஸ்துவ ரத்ன சம்பவாம் கடோரதாம் கதம் சகேத உரசி சா கதம் சகேத்தன் சான்னு வச்சுக்கணும். அது தஸ்யாகான்னு முதல் லைன்ல இருக்கிற தஸ்யாகாக்கு இப்போ தற்சப்தத்தை மட்டும் அனுவர்த்தனம் பண்ணிண்டு அனுவர்த்தி பண்ணிண்டு சான்னு எடுத்துட்டு அதை சா கதம் சகேத அப்படிதான சகேத சப்தமும் அப்பதானே அன்பைக்கும். கதம் உரசி சா சகேத எப்படி தன்னுடைய மார்பில் அவருடைய மார்பு சேரும் போது அந்த கடோரத்தையை தாங்கிக் கொள்வாளோ என்றும் அர்த்தம் பண்ணலாம். பதத்வயம் மத்த சகோர சக்ஷுஷம் பிரபா பராபூத பயோஜ பல்லவம் கதம் சஹேதோ ரசிகைதபத்விஷாம் கடோரதாம் கௌஸ்துபரத்ன சம்பவாம். உரசி கடோரதாம் என்று உரசின்ற சப்தத்தை இங்கே சேர்த்துண்டாக்க, பெருமாளுடைய மார்பில் இருக்கிற கடோரதாம் அப்படி சேர்த்துண்டாக்க, அந்த பதத்வய ஸ்பரிசம் எப்பொழுதாவது ஏற்படும் பொழுது ஸ்ருங்கார ரசத்தினுடைய உச்சக்கட்டத்தில் எப்படியாவது அவர் ரெண்டு பேரும் ஆலிங்கநாதிகள் பண்ணிக்கிச்ச பாதத்வயம் எப்படியாவது பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் படுறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால அதை எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுல தான் சுவாரஸ்யம் இருக்கு. அப்படி இதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஏன்னா இந்த ஹிந்தி வியாக்கியாக்காரர் இந்த வேற விதமாக பண்ணியிருக்க, அதனால அதையும் சொன்னேன். இல்லைன்னா முதல்ல அடியன் சொன்ன அர்த்தமே மனசில் வச்சுக்கலாம். பதத்வயம் மத்த சகோர சக்ஷுஷா பிரபா பராபூத பரயோஜ பல்லவம் பதத்வயம் கதம் சகேத அப்பதான் சரியா இருக்கும். உரசி ஸ்திதாம் கடோரதாம் கௌஸ்துபரத்ன சம்பவாம் உரசி கைட்டபத்விஷா உரசி ஸ்திதாம் கடோரதாம் கதம் பதத்வயம் சகேத என்று சொல்றதுலதான் சுவாரஸ்யம் இருக்கு. தினே தினே வர்த்தத சா பிதுர்கிருஹே விவேக புத்தியா சக விஷ்ணு சக்தயாம் கலேவகாந்தியா ஹிமதீதி தேர்ணவாம் பட்டீரவல்லி வசகந்த சம்பதாம். தினே தினே அவர்தத சா பிதுர்கிருஹே அவள் ஆண்டாள் தன்னுடைய அப்பாவுடைய வீட்டில் தினே தினே பிரதி தினமும் அவர்தத வளர்ந்தாள். எப்படி வளர்ந்தாள்னா விவேக புத்தியோடையும் விஷ்ணு சக்தியோடையும் வளர்ந்தாள். விஷ்ணு இடத்துல ஒரு ஆசக்தி, பகவானிடத்துல பகவானான ஸ்ரீயபதியான ஸ்ரீமன் நாராயணனிடத்துல ஒரு அத்தியதிகமான ஈடுபாட்டுடனும் விவேக புத்தியுடனும் வளர்ந்தாள். இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொள்ளும் புத்தியுடனும் வளர்ந்தாள். மேலும் கலேவகாந்தியா ஹிமதீதி தேர்ந்தவா பட்டீரவல்லி வசகந்த சம்பதாம். ஹிமதீதிதேஹே நவா காந்தியா கலா இவ ஹிமதீதிதேஹே நவா கலா இவ காந்தியா. அவளுடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த தேஜஸானது எப்படி இருந்ததுன்னா சந்திரனுடைய புது புது கலைகள் எப்படி நாளுக்கு நாள் வித்தியாசமாக அழகாக இருக்குமோ அப்படியாக தினே தினே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும்னு தமிழில் சொல்றோமே, அதை ஒரு நாள் சந்திரனுடைய கலை ஒரு மாதிரி பிரகாசமா இருந்தா மறுநாள் சந்திரக்கலை இன்னும் பிரகாசமா இருக்கு. மூன்றாம் பிறையை விட நான்காம் பிறை, நான்காம் பிறையை விட ஐந்தாம் பிறை, ஐம்பதா, அந்த மாதிரியாக தினே தினே தினே தினே வர்த்தத ஹிமதீதிஹி நவா ஹிம நவா ஹிமதீதிஹி காந்தியா யதா ததா. எப்படியான புதுசாக வரக்கூடிய சந்திரனுடைய கலைகள் பல பல பலன் இருக்குமோ காந்தியினால, அதே மாதிரி இவள் தன்னுடைய காந்தியினால் ஹிமதீதிஹே கலா இவ பிரதிதினம் நவா விராஜத விராஜத புது புதுசு புதுசா விளங்கினாள். அதே மாதிரியாக கந்த சம்பதா கந்தம் சுகந்தத்தை பொறுத்தவரையில் பட்டீரவல்லீவ எப்படியான நாளுக்கு நாள் சந்தனத்தில் சுகந்தமானது அதிகமாயிண்டே போகுமோ, அப்புறம் அது முத்தின உடனே சந்தனத்தில் நல்ல வாசனை வருமோ, அந்த மாதிரியாக இவ்விடத்திலும் வாசனையும் பிரதி தினமும் விசேஷமாக கூடிக்கொண்டே போனது என்று சொல்லுவதில் இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு நோக்கு. தினே தினே வர்த்தத சாபி துர்கிருஹே விவேக புத்தியா சக விஷ்ணு சக்தயாம் கலேவகாந்தியா ஹிமதீதி தேர்ணவாம் பட்டீரவல்லி வச்ச கந்த சம்பதாம் க கடைசி ஸ்லோகம் இந்த சர்க்கத்தினுடையது. அசசமதிகஸ்பாயத்தாருண்ய சம்பதலங்கிரியா லலிதவ புஷஸ்தஸ்யாஶ்சித்தம் ப்ரசக்தமஜாயத பகவதி சிதானந்தே கந்தே புராணகிராம் ஹரௌ பிரகிருதி ருச்சிரே பாவே ப்ராயோ லகத்யசலாத்மனாம் என்பதாக ஒரு அர்த்தாந்தரநியாச கர்ப்பிதமான ஒரு ஸ்லோகத்தை, சர்க்கத்தினுடைய கடைசி ஸ்லோகம், இத்தனை நாள் சர்க்கத்தில் இருந்த சந்தஸை காட்டிலும் வித்தியாசமான சந்தஸ்ல இருக்கணும் என்று ஒரு நியதி இருக்கிறதபடினால அந்த நியமத்தை அனுசரிச்சு வேற ஒரு விருத்தத்தில் ஸ்லோகம் எழுதுறார். அதசமதிகஸ்பாயத்தருண்ய சம்பதலங்கிரியா லலிதவ புஷா தஸ்யா சித்தம் பிரசக்தம் அஜாயத பகவதி சிதானந்தே கந்தே புராணகிராம் ஹரௌ பிரகிருதி ருச்சிரே பாவே பிராயா லகதி அச்சலாத்மனாம் என்பதாக ஸ்லோகம் பதச்சேதம் எல்லாம். அத பிறகு சமதிக ஸ்பாயத் அத்தியதிகமாக சிறப்பாக பிரகாசிக்கின்ற ஸ்பாயத்து பிரகாசிக்கின்ற தாருண்ய சம்பத் தாருண்ய சம்பத்து தாருண்யம் நவயௌவனம் என்கிற ஒரு சம்பத்தி, அந்த சம்பத்தியினுடைய அலங்கிரியா அலங்காரம் பண்ணுகிறார் அவருடைய தேகத்தை. தாருண்யமானது அத்தியதிகமாக அலங்காரம் செய்ய அதனுடைய காந்தியினால் அவள் ஜுவலிக்க அலங்கிரியா கலிதவ புஷகா அப்படி தாருண்ய சம்பத்தியினால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த நேச்சுரலான பியூட்டின்னு அர்த்தம். தாருண்ய சம்பத்தினால் அலங்காரம்னா என்ன அர்த்தம்? அந்த யௌவனாவஸ்தையினால் ஏற்படக்கூடிய சரீரத்துக்கான அலங்காரங்கள், ஏற்கனவே நிசர்கமான ஆபூஷணங்கள்னு சாதிச்சார். லலிதவ புஷகா தஸ்யாக சித்தம் அப்படிப்பட்ட அழகான திருமேனியை உடைய அவளுடைய மனதானது சவுண்ட் நாலேஜ் இன் சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்றா பாருங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி விவேகத்தோட கூடிய ஞானம் இருந்ததுன்னு முன் ஸ்லோகத்துல சொன்னார். அதே மாதிரி விஷ்ணு சக்தி இருந்தது, பக்தி இருந்தது. அதனால என்னன்னா அவளுக்கு வந்திருக்க விவேகமானது பகவத்விஷேகமான விவேகமா இருக்கு அப்படின்றதுக்காகவும் கோடிட்டு காமிச்சார் முன் ஸ்லோகத்துல. அப்படிப்பட்ட சவுண்ட் நாலேஜ் அண்ட் சவுண்ட் காக்னிஷன் சேர்ந்த அந்த சவுண்ட் பாடியும் இருக்கணும் இல்லையா, அதுவும் இருக்கு அவளுக்கு. தாருண்ய சம்பத் அலங்கிரியா லலித வபுஷா அப்படிப்பட்டதான லலித மிகவும் அழகான, லலிதன்றதுக்கு மிகவும் ஒரு விளையாட்டுடன் கூடிய, அப்புறம் வந்து பிளெக்சிபிளான, இந்த மாதிரி அநேக அர்த்தங்கள் லலித சப்தத்துக்கு சொல்லலாம். ஸ்டைலிஷான விப்ரவங்களுடன் கூடிய என்று அநேக அர்த்தங்கள் சொல்லலாம். லலித வபுஷா தஸ்யாக கோதாயாக சித்தம் பகவதி ஹரௌ பிரசக்தமஜாயத, அது வந்து பிரசக்தமஜாயத எங்க அப்படின்னு கேள்வி. எங்க பிரசக்தம்னா அது அந்த மனதானது அது பகவத் பிரவணமாக ஆச்சு, அது பகவானிடத்தில் பகவானை நோக்கி சென்றது. பிரசக்தி அப்படின்னா இந்த இடத்துல நோக்கி சென்றதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அவளுடைய மனதானது அற்புதமான சரீரத்தில் அற்புதமான ஞானத்துடனும் விவேகத்துடனும் கூடிய அவளுடைய சித்தமானது ஹரவ், எப்படிப்பட்ட ஹரவுனால் சிதானந்தே சித்ஸ்வரூபியாகவும் ஆனந்த ஸ்வரூபியாகவும் உடைய புராணகிராம் கந்தே புராண வசனங்களுக்கெல்லாம் மூலபூதமான ஹரவு பகவதி ஹரியான பகவானிடத்தில், அதுவும் பிரகிருதி ருச்சிரே ஹரவு பிரசக்த மஜாயத, அது அந்த சித்தமானது அங்கு சென்றது, பகவானிடத்தில் சென்றது. சாதாரணமாகவே இங்கேதான் அர்த்தாந்தர நியாசத்தை பிரயோகம் பண்றார். சாதாரணமாக எல்லாருக்குமே அச்சலாத்மனாம் ஸ்திரமான புத்தியை உடைய விவேக புத்தியை உடையவர்களுக்கு பிராயா மோஸ்ட்லி பிரகிருதி ருச்சிரே பாவே லகதி, பிரகிருதி ருச்சிரமான நேச்சுரலாவே பியூட்டிஃபுல்லான ஒரு வஸ்துவில தான் மனதானது செல்லும் அல்லவா. யாருக்குன்னா அச்சலாத்மனாம், யாருக்கு சஞ்சல புத்தி இல்லையோ. சஞ்சல புத்தினா என்னன்னா இதை பார்த்தா இது நன்னா இருக்கு, அதை பார்த்தா அது நன்னா இருக்கு, எல்லாமே நன்னா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா இல்ல இவாள்லாம். அச்சலாத்மனாம் ஸ்திரமான புத்தி, இது நன்னா இல்லைன்னா அது நன்னா இல்லை, அது வேண்டாம்னா அது வேண்டாம் அப்படி இருக்கிறவா, மனசு சஞ்சலமாகாதவாள் அச்சலாத்மாக்கள். அப்படி அந்த மாதிரியாக ஒரு விவேகத்துடன் உடையவர்களுக்கு சாமான்யமாக பகவத் விஷயத்தில்தான் மனது செல்லுமல்லவா என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதுதான் அர்த்தாந்தர நியாசம். ஜென்ரலா ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதன் மூலமாக கோதையினுடைய மனதும் அவ்வாறே லயித்தது. அதற்கு காரணம் நார்மலாகவே இப்படிதான் இட் வில் ஹேப்பன் ஸோ வந்து விவேகத்துடன் கூடியவர்களுடைய சஞ்சலம் இல்லாதவர்களுடைய மனதானது பிரகிருதி ருச்சிரமான மிகவும் அழகான விஷயத்தில் தான் செல்லும். மிகவும் அழகான விஷயம் பகவான், மிகவும் அழகான சித்தம், சஞ்சலம் இல்லாத சித்தம் ஆண்டாளுடைய சித்தம். அதனால் ஆண்டாளுடைய சித்தம் பகவானிடத்தில் லயிப்பதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது மாதிரி அந்த மாதிரி நேச்சருடையவா அந்த மாதிரி நேச்சருடைய பகவானைத்தான் ஆசைப்படுவார்கள் என்று தாத்பரியமாக இந்த சர்க்கத்தை முடிக்கிறார். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். பகவதி சிதானந்தே கந்தே புராணகிராம் ஹரௌ பிரகிருதி ருச்சிரே பாவே பிராயோலகத்ய சலாத்மனாம் இது நவமஸ்வர்கா சமாப்தம். அத தசமஸ்வர்கா, பிறகு பத்தாவது சர்க்கம் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் சுலபமான அனுஷ்டுப் ஸ்லோகமாவே இருக்கு. இதுலையும் ஒரு எட்டு ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ விஷ்ணு சித்த சம்பூஜ்ய சௌரபோதாம தாமபிஹி வடதாமபதிம் விஷ்ணும் வாசம் நிஜம் உபாகமத்து. ஒரு நாள் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் சௌரபோதாம தாமபிஹி பகவந்தம் விஷ்ணும் விஷ்ணு சித்தா சம்பூஜ்ய விஷ்ணும், நல்ல அற்புதமான வாசனையை உடைய உதான மாலைகளால் பெருமாளை அர்ச்சித்து பூஜை செய்துவிட்டு வடதாமபதிம், வடதாம என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய வடதாமபதி, ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய பதியாக விளங்கக்கூடிய அந்த ஆலைமரத்தில் ஆலை இலையில் விளங்கக்கூடிய கிருஷ்ணன் இருக்காரே, அவரை அந்த அப்படிப்பட்ட விஷ்ணும் ஆராத்திய சம்பூஜ்ய பூஜை பண்ணிட்டு நிஜம் வாசம் உபாகமத்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்றார். ஒரு நாள் பகவானுடைய திருவாராதனத்தை அற்புதமாக புஷ்பங்கள் மூலமாக செய்துவிட்டு தான் வாசனையுடைய புஷ்பங்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பூஜையை முடித்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றார் என்று சிம்பிளான தாத்பரியம். ஸ்ரீ விஷ்ணு சித்தா சம்பூஜ்ய சௌரபோதாம தாமபிஹி வடதாமபதிம் விஷ்ணும் வாசம் நிஜம் உபாகமத்து, நிஜம் தன்னுடைய வாசம் வாசஸ்தானத்தை வீட்டை கிரகத்தை உபாகமத்து வந்தடைந்தார். அக்ஷவியாபாரமகிலம் நிக்ஷிபம் தீமுரத்விஷி குரும் யஜிஜபத்கோதா சுஸ்ரூஷுர் பகவத்குணான். அப்பொழுது புத்திரியான கோதையானவள் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினாள். அக்ஷவியாபாரம் அகிலம், தன்னுடைய இந்திரியங்களுடைய எல்லாவிதமான வியாபாரத்தையும் பகவானிடத்திலேயே வைப்பவளான அவள், காதும் பெருமாளைத்தான் கேட்கும், கண்ணும் பெருமாளைத்தான் பார்க்கும், நுகர்வதும் பகவானுடைய துளசிதான், எப்பொழுதும் சிந்திப்பதும் பகவான் தான் என்று எல்லா விதமான அக்ஷவியாபாரங்கள் இந்திரிய வியாபாரங்கள் எல்லாவற்றையும் முரத்விஷி முரத்விட்டான பெருமாளிடத்திலேயே நிக்ஷிபந்தி வைப்பவளான அவள் குரும் தன்னுடைய அப்பாவை வெஜிஜபத்து கோதா கோதையானவள் வெஜிஜபத்து விஜாபித்தாள். என்னன்னா சுஸ்ரூஷுர் பகவத்குணான், தான் பகவத்குணங்களை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக விஜாபித்தாள். அகம் சுஸ்ரூஷு அஸ்மி பகவத்குணான் சுஸ்ரூஷு அகம் அஸ்மி இது கோதா வெஜிஜபத்து, நான் பகவானுடைய கதைகளை கேட்க வேண்டும், அவருடைய லீலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சாதித்தாள். அக்ஷவியாபாரமகிலம் நிக்ஷிபந்தி முரத்விஷீம் குரும் வியஜிஜபத்கோதா சுஸ்ரூஷுர் பகவத்குணான். இதுல என்ன ஆச்சரியம்னா ரெண்டாவது எழுத்துக்கு ஷகாரம்னா அங்கே நிக்ஷிபந்தின்றட்லையும் ஷகாரம் உபயோகப்படுத்துறார். குரும் ரெட்ல ரூம் வந்ததுன்னா கோதா சுஸ்ரூன் ரெட்ல ரூ யூஸ் பண்ணி அது மாதிரி ஒரு அலிட்ரேஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கார். அதை நம்ம மறுபடியும் வாசிக்கிச்ச புரியும். அக்ஷவியாபாரமகிலம் நிக்ஷிபந்தி முரத்விஷி குரும் வியஜிஜபத்கோதா சுஸ்ரூஷுர் பகவத்குணான் என்பதாக. சரிதானி ஜகத்ராண சதுராணி சுரமுரத்விஷா சகலான்யபி யத்தாத ஜானீஷே த்வம் விசேஷதா. பெருமாளுடைய திவ்ய சரித்திரங்கள் முரத் விஷஹா சரிதானி, சுர முரத் விட்டான முரன் என்கிற அசுரரை கொன்ற அவருக்கு துவேஷியாக விளங்கக்கூடிய பகவானுடைய ஜெகத்ராண சதுராணி ஜெகத்தையே பரித்ராணம் பரிரக்ஷணம் பண்ணுவதில் சதுராணி சாதுரியம் மிகுந்ததான கதைகளை சரிதானி, அப்படிப்பட்ட திவ்ய சரித்தங்களை சகலான்யபி ஒன்று விடாமல் தாத்த அப்பாவே தகப்பனாரே விசேஷத்தம் ஜானீஷே யத்து, எதெல்லாம் உனக்கு விசேஷமாக தெரியுமோ அவைகள் எல்லாவற்றையும் கூறும் என்று கேட்டாள். சரிதானி ஜெகத்ராண சதுராணி முரத்விஷஹா சகலான்யபி யத்தாத ஜானீஷே, நீ எதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாயோ தொம் விசேஷதா தத் சுஸ்ரூஷு பகவத்குணான், அந்த தான் பகவத்குணான் சுஸ்ரூஷு சகலான் பகவத்குணான் சுஸ்ரூஷு அகம் அஸ்மி என்று தாத்பரியம். அவன்யாம் கதி கதி தாமானி ஹரேஹே ஹரேஹே அர்ச்சாவதாரிணாம் அபதானம் தொமே தேஷாம் மதுனா வக்துமர்ஹசி. இந்த லோகத்தில் பகவானுக்கு எத்தனை திவ்யஸ்தானங்கள் விளங்குகின்றன, எத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கின்றன, அர்ச்சாவதாரியான பெருமாளுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன, அவைகளுடைய ஸ்தானங்களையும் ஸ்தான விசேஷங்களையும் அதனுடைய அபதானம் மகத்துவத்தையும் தொம் ஏதேஷாம் இவைகளுடைய மகத்துவத்தை அதுனா வக்துமருகசி, தற்பொழுது சொல்லுவதற்கு தகுதியுள்ளவராக ஆகிறீர். நான் தகுதியான ஒரு பெண் கிடைத்தால் புத்திரி கிடைத்தால் தகுதியான சரியான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாமா நீர்? அதனால நீர் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் ஆல் த பகவத் விஷ்ணுஸ் 108 திவ்யதேஷாஸ் தாத்பரியம். இதி பிரஸ்ரயசாலின்யாம் புத்ரியா விஜ்ஞாபித பிதாம், இவ்வாறாக மிகவும் பிரஸ்ரயசாலின்யா வினயசாலின்யா எப்படி கேட்கணுமோ அப்படி அழகா கேட்டிருக்காள். அப்படிப்பட்ட புத்ரியா பெண்ணால் தன்னுடைய திருமகளால் விஜ்ஞாபித்தஹா விஜாபிக்கப்பட்ட பிதா அப்பாவான பெரியாழ்வார் வைஷ்ணவம் வைபவம் பக்தும் வாவதூக்கா பிரச்சக்கிரமே, வாவதூக்கரான பேச்சு பேச்சு திறமை மிக்கவரான எதிரிகளையே வெல்லக்கூடிய சாமர்த்தியமுடையவரான வாவதூக்கா பக்தும் பிரச்சக வைஷ்ணவம் வைபவம் பக்தும் பிரச்சக்கிரமே, விஷ்ணுனுடைய வைபவத்தை மகத்துவத்தை சொல்லுவதற்கு பிரச்சக்கிரமே ஆரம்பித்தார். அஷ்டோத்தரசதம் தாம்நாம் அஸ்தியர்ச்சா ரூபினோ ஹரேஹே புவியத் வைபவஸ்ருத்யா பும்சாம் முக்திஷ்கரஸ்திதாம், 108 திவ்ய தேசங்கள் இந்த அர்ச்சாவதார ரூபியான பகவானுக்கு இந்த லோகத்தில் இருக்கின்றன. எந்த வைபவத்தை கேட்டால் புருஷர்களுக்கு மனிதர்களுக்கு முக்தியானது கையிலே கிடைக்குமோ கரஸ்திதாம், தெரிய உள்ளங்கை நெல்லிக்கனி போல தனக்கு மோட்சமானது தெரியும், நமக்கே இங்கே தெரிஞ்சிடும், அது கரஸ்திதம் என்ன சித்தம் அர்த்தம், அது வந்து இதை தெரிஞ்சின்றாலே போரும் மோட்சம் தான். அஷ்டோத்தர சதம் தாம்நாம் அஸ்தி அர்ச்சாரூபினா ஹரே, அர்ச்சாரூபியான அந்த பகவானுக்கு 108 திவ்ய தேசங்கள் பூமியில் இருக்கின்றன, எதனுடைய வைபவத்தை ஸ்ருத்தியா கேட்டாலே புருஷர்களுக்கு, புருஷர்னா வெறும் புருஷர் பும்சாம்னாக்க மனிதர்கள் அர்த்தம், மனிதர்களுக்கு முக்தி மோட்சமானது கரஸ்திதா கையில் தயாராக அஸ்தங்கதகை அப்படின்னு சொல்றான் ஹிந்தியில், தயாரா இருக்கு ரெடியா இருக்கு. விஷ்ணு தாம பதானானி விஷ்ணு தாமாபதானானி விஷ்ணு சித்தே விவருண்வதி மதுராதீஷ கிருஷ்ணஸ்ய விரத்தேனாஜனி விஸ்மிதாம், விஷ்ணு சித்தரானவர் விஷ்ணு தாமங்களை விஷ்ணுனுடைய இருப்பிடங்களை எல்லாம் அதனுடைய மகிமைகளை அபதானானி மகிமைகளை எல்லாம் விவருண்வதி விவரணமாக விஸ்தாரமாக சொல்லிக் கொண்டிருந்த அளவில் என்று சதி சப்தமி, விஷ்ணு சித்தே விவருண்வதி சதி விஷ்ணு தாம அபதானானி விவருண்வதி சதி, விஷ்ணு சித்தே விஷ்ணு சித்தரானவர் விஷ்ணு தாம விஷ்ணுனுடைய ஸ்தானங்களுடைய அபதானானி மகிமைகளை விவருண்வதி சதி விவரிக்கும் அளவில் மதுராதீச கிருஷ்ணஸ்ய விருத்தேன, மதுராதீசரான கிருஷ்ணருடைய விற்த்தாந்தத்தை சொல்லும் போது சா விஸ்மிதாஜனி அவளுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. தத சுந்தர ராஜஸ்ய சரிதம் ஷிண்வதி முதா உதார புலகாங்கூராமுவாச சுதனுஸ்தனும், அதற்கு பிறகு சுந்தரராஜ பகவான் அவருடைய சரித்திரத்தை கேட்டு அத்தியதிகமான ஆனந்தத்தில் சுந்தரியான கோதை சரீரத்தில் ரோமாஞ்சத்தை அடைந்தாள், மயிர்கூச்சலை அடைந்தாள். சுதனுகு மிக அழகிய சரீரத்தை உடைய அவள் உதார புலகாங்கூராமுவாக உதாரமான மிகவும் விஸ்திருத்தமான மயிர்கூச்சலை பெற்றாள். எப்பொழுது சுந்தரராஜ பகவானுடைய சரித்திரத்தை கேட்டாளோ, சுந்தரபாகு பகவானுடைய சரித்திரத்தை கேட்டாளோ என்று அர்த்தம். தத சுந்தரராஜஸ்ய சரிதம் ஷிண்வதி முதா உதார புலகாங்கூராமுவாக சுதனுஸ்தனும் வெங்கடாத்ரிபதேஹே விஷ்ணோ கதாகர்ணன கர்மணா ரமணீயே முகே தஸ்யாஹ விகாசோபூத் விஜ்ரும்பிதா என்பதாக. அடுத்ததாக வெங்கடாசலபதியான பகவான் ஸ்ரீனிவாசருடைய கதையை கேட்டதன் அந்த காரியத்தினால அந்த அற்புதமான முகத்தில் ஒரு விகாசமானது, புன்முறுவலானது ஏற்பட்டது என்று தாத்பரியம். ஸ்ரீமதா ரங்கராஜஸ்ய ஸ்ரீன்வதி மகிமோதயம் அதத்தாமந்தமானந்தம் அரவிந்த தலேக்ஷணா. தகாரத்தை அத்தந்திரவு போடுறார். ஸ்ரீமானான ரங்கநாதருடைய மகிமையினுடைய அபியுதயத்தையும் மகிமையையும் கேட்ட தருவாயில் அமந்தமான ஆனந்தம், கொஞ்சம் மட்டற்ற மகிழ்ச்சியை அந்த அரவிந்த தலேக்ஷணா தாமரையினுடைய இதழ்கள் போன்ற கண்களை உடைய அவள் ஆனந்தத்தை அடைந்தாள். அதத்த அமந்தமானந்தம், மந்தமானந்தம் இல்ல, அமந்தமான ஆனந்தத்தை, அத்தியதிகமான ஆனந்தத்தை அந்த அரவிந்த தலேக்ஷணா தாமரை மலரின் இதழ்களை ஒத்த கண்களை உடையவளான அவள் அடைந்தாள் என்று தாத்பரியம். பத்து ஸ்லோகமே சொல்லிட்டோம், 10, 11, 13 ஸ்லோகம் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். நாளைக்கு பார்க்கலாம். மீதிய கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. தாசன்.